श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किकके सरी वेदान्ताचार्यवर्यो मे सभिधत्तां सदा स्मृति श्रीरङ्गेशपते समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरुक्रमेण यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं संयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्री श्रीवास मुनीन्द्र देशिक मणि श्रेयो निधि संश्रेये अस्मद् गुरु परंपरा ही नमः। அதாவது இப்ப இந்த கார்த்திக மாசம் நாம எல்லாரும் கொண்டாடக்கூடிய கார்த்திகை தீபம்னு சொல்லக்கூடிய தீப உற்சவத்தை நாம எல்லாம் ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாட போறோம். அந்த கார்த்திகை தீபம் அப்படின்ற அதை பத்தி ஒரு பண்டிகை நடக்கிறது, ஒரு இந்த மாதிரி ஒரு உற்சவம் மாதிரி நாம இதெல்லாம் கோவில்ல கொண்டாடுறோம் அப்படின்னா அதை பத்தி நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுண்டா நாம அதை கொண்டாடும் பொழுது உற்சவமா கொண்டாடுவோம். உற்சவம்னா ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாடுறதுக்கு உற்சவம்ன்ற பேர். அப்ப அந்த மகிழ்ச்சி எப்ப ஏற்படுறது அப்படின்னா நமக்கு அதை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு இவ்வளவு மகத்துவமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம மனசுல தோணணும்னா அதுக்கு அதனுடைய பின்புலம் தெரியணும். அதாவது பேக்ரவுண்ட், அந்த உற்சவம் ஏன் அவதரிச்சுது, அந்த உற்சவம் ஏன் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்திருக்கு, ஏன் கார்த்திகை மாசம் தீபோத்சவம் பண்றோம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இத வந்து வேத காலம் ஆரம்பிச்சு வேதம், இதிகாசம், புராணங்கள், ஆழ்வார்கள், நம்ம ஆச்சாரியர்கள், நம் ராமானுஜர், சுவாமி தேசிகன் போன்ற மகதாச்சாரியர்கள்லாம் எப்படி வந்து இந்த விளக்கின் பெருமையையும் இந்த கார்த்திக மாசம் ஏற்படக்கூடிய இந்த கார்த்திக தீபோத்சவத்தை பெருமையையும் சொல்லியிருக்காருன்னு ரொம்ப சுருக்கமா அடியனோட யசாமதிக்கு இத வந்து விஜ்ஞாபனம் பண்றேன். இந்த கார்த்திக மாசம் நாம தீபோத்சவம் கொண்டாடுறோம் இல்லையா, இதுக்கு பல உன்னதமான சிறப்பான விஷயங்கள் இருக்கு. நாம அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல்ல கார்த்திக மாசத்துக்கு என்ன பெருமை, அடுத்தது தீபத்துக்கு என்ன பெருமை, அப்புறம் இந்த கார்த்திக மாசம் சேர்ந்து இந்த தீபத்துக்கு என்ன பெருமை, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா சுவாமி தேசிகன் அருளின பன்னிரு நாமம்ன்ற ஒரு ஆச்சரியமான பிரபந்தம். அந்த பிரபந்தத்துல சுவாமி சொல்ற தாமோதரன்ற பெருமாள் தான் இந்த கார்த்திக மாசத்துக்கு வந்து தேவதையா ஏழுந்திருக்க. பெருமாள் பன்னிரண்டு நாமங்கள், கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திருவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரன் பன்னிரண்டு திருநாமங்கள் கொண்ட எம்பெருமான்களும் அதுல பன்னிரெண்டாவதா இருக்கக்கூடிய எம்பெருமானான தாமோதரன் இந்த கார்த்திக மாசத்துக்கு தேவதை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னா, தாமோரிடம் கதிரோனன என்னுள் இருளருக்கும் மாமோகமாற்றும் மதிளத்தியூரில் மரகதமே அப்படின்ற சுவாமி. அதாவது தாமோர் இடம் கதிரோனன, அதாவது பால சூரியனா இருக்கார் அந்த தாமோதரன். அப்படிப்பட்ட அந்த பால சூரியனா இருக்கக்கூடிய, அதாவது இளம் சூரியனா, அந்த இளம் சூரியன் என்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னா, இளம் கதிரோன் எப்படிப்பட்டவனா இருக்கக்கூடிய அந்த இளம் கதிரோன் என் மனசுல இருக்கக்கூடிய இருளை எல்லாம் அழிக்க வேண்டும், என் மனசுல தவறான எண்ணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நமக்காக சொல்லி காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். தாமோரிடம் கதிரோன என்னுள் இருள் இருக்கும், நமக்கு தவறான விஷயங்கள் மேல பற்று இருக்கலாம், அதாவது யார் பெருமாள் யார் பரதெய்வம்னு தெரியாம இருக்கலாம், அதெல்லாம் நன்றாக வந்து அழித்து யார் பரதெய்வம்னு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்க அந்த தாமோதரன் இருக்கிறார் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அப்ப விளக்கினுடைய பிரயோஜனம் இப்ப முதல்ல தெரியுது. விளக்கினுடைய பிரயோஜனம் என்ன, ஒண்ணு இருளை அழித்தல், இன்னொன்னு தனக்கு பக்கத்துல இருக்கிற வஸ்துவை காண்பிச்சு கொடுக்கிறது. விளக்கு தன்னையும் காண்பித்து தன் பக்கத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் காண்பிக்கிறது விளக்கினுடைய லட்சணம். அப்ப விளக்க போல எம்பெருமான் நமக்கு ரெண்டு காரியத்தை பண்றார். ஒண்ணு மனசுல இருக்கக்கூடிய இருள், இருளா இருக்கக்கூடியது என்ன, இருள் தருமான் ஞான துல்வினி திறவியான் வேண்டேன் வருமொழி வடகஞ்சே வாட்டாத்தான் அடிவடங்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. என்னன்னா இருள்னா என்னன்னா, இந்த சம்சாரமே பெரிய இருள், அந்த இருள்ல நமக்கு பல இருள் சூழருது, அதுல இது சரியா அது சரியா அது தப்பா இப்படின்னு பல இருள் நம்மள வந்து சேர்றது, அந்த இருளெல்லாம் ஒரு நேரத்துல அழிக்கக்கூடிய ஒரு பேர் ஒளி உண்டுதான், ஒரு பெரிய விளக்கு உண்டு அப்படின்னா அந்த விளக்கு யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறார். சரி சுவாமி, இப்ப நாம விளக்க பத்தி தெரிஞ்சுட்டோம், விளக்கினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். விளக்கானது இருளை அகற்றுகிறது, தனக்கு பக்கத்துல இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் ஒழுங்கா காண்பித்து கொடுக்குது. இந்த வஸ்து இந்த வஸ்துன்னு காண்பித்து கொடுக்கறதுக்கு நமக்கு விளக்கு தேவைப்படும். மனுஷனுக்கே வந்து விளக்குன்றது ஒரு இன்றியமையாத வஸ்துவா இருக்கா இல்லையா? நாம முதல் முதல்ல எதை கண்டுபிடிச்சோம்னு சொல்றோம், அக்னியை தான் கண்டுபிடிச்சாலும் சொல்றோம், அதாவது நெருப்பு தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். அப்ப நெருப்பு நாம கொண்டாட வேண்டாமா? ஏன்னா நமக்கு ரொம்ப பேர் ஒளிய தரக்கூடிய அந்த நெருப்பு, அதை நாம கொண்டாடணும். அது வந்து நாம ரொம்ப நாளா கொண்டாடிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை வந்து ரொம்ப மிதமாக அழகாக அந்த விளக்கு ஸ்வரூபத்துல வச்சு நாம கொண்டாடக்கூடிய திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை திருநாள். அப்ப இந்த திருக்கார்த்திகைன்னு நாம என்ன பண்றோம், இந்த பேரொளிய நமக்கு கிடைச்ச பெரும் சொத்தை நாம கொண்டாடக்கூடிய தினம் தான். சரி, இந்த பேரொளி யார் அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. இந்த அக்னின்றது யாரு அப்படின்னா, அக்னின்றது ஸ்ரீ விஷ்ணுவே அக்னின்னு பல இடங்கள்ல புகழப்படுறது. ஏன்னா அக்னின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா அக்ரே நயதி இதி அக்னி, அதாவது யார் மேல அழிச்சுட்டு போறாளோ, அதாவது தன்னை தனக்கு இருக்கக்கூடிய அந்த சுகத்தையே அவனுக்கும் கொடுத்து அழகு பார்க்கிறாளோ அவன் அக்னி. எம்பெருமான் என்ன பண்றான், நம்மள எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போய் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் இது உன்னுடையது, இதை நீனும் அனுபவிக்கணும்னு நமக்கு கொடுக்கறானே, அப்ப அவன் தானே அக்னி. அப்ப நம்மளெல்லாம் எம்பெருமான் உயிரிக்க செய்யக்கூடிய அக்னி மாதிரி இருக்கான், அந்த அக்னி புலம்பா இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த அக்னின்ற திருநாமமும் எம்பெருமானையே சொல்றது. அதனாலதான் வேதமும் அழகாக தமசோமா ஜோதிர்கமய சொல்லி, அதாவது நம்ம மனசுல இருக்கக்கூடிய தமஸ், தமசுல இருள், அந்த இருளை போக்கக்கூடிய ஜோதியாக அந்த ஹயக்ரீவன் இருக்கான். ஹயக்ரீவன் தான் ஜோதி, ஜோதினு சொல்றது வேதம். ஏன் அப்படின்னா கமனம், கமனம்னா போறதுன்னு அர்த்தம். போறதுக்கு வந்து எது வந்து உபயோகமா இருக்கு நமக்கெல்லாம், நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம் சுவாமி, இன்னைக்கு கார் இருக்கு, அந்த நாள்ல என்ன இருந்தது, குதிரை. அந்த குதிரை தானே அவ்வளவு வேகமா போச்சு. அப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருளையெல்லாம் போக்கி நம்மளை வந்து வேகமா அழிச்சுட்டு போய் ஒரு பெரிய ஆனந்தத்துல உட்காந்து இருக்கக்கூடியது எது, அந்த ஹயக்ரீவ பேரொளி. அந்த ஹயக்ரீவனை தான் வந்து ஜோதிர்கமய அப்படின்னு வேதமானது புகழ்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹயக்ரீவன். அடுத்தது இந்த கார்த்திகை மாசத்துல நாம ஏன் கொண்டாடணும், ஏன்னா கண்ணனும் கீதையில மாசானாம் மார்க்கசீர்ஷோகம் தானே சொன்ன, கார்த்திகை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, அத கூட மாதங்களில் நான் மார்கழின்னு தான் சொல்லியிருக்கேன், கார்த்திகை பத்தி ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, கார்த்திகை பத்தி சொல்லலனாலும் கார்த்திகை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிருத்திகா நட்சத்திரம் அப்படின்றது நட்சத்திரங்கள்லயே முதன்மையான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் கிருத்திகை. சுவாமி, இத்தனை நாள் நாங்க அஸ்வினின்னு படிச்சிருந்தோம், நீங்க திடீர்னு கிருத்திகைன்ற கேட்க வேண்டாம், ஆரம்பம் நட்சத்திரங்கள்ல கிருத்திகை. அதனாலதான் வேதம் ஆரம்பிக்கும் பொழுது அக்னிர்ணப்பா கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்ப கிருத்திகை முதல் நட்சத்திரம், அந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து அக்னி தேவதையாக உடையது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை மாசம் லக்ஷ்மி கடாட்சத்தை தனக்குள்ள வச்சிருக்கிற விளக்க பொதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாதம், அதாவது விளக்கேற்றி நாம எல்லாம் வழிபடக்கூடிய மாதமா எது இருக்கு அப்படின்னா இந்த கார்த்தி மாசம் தான் இருக்கு. அப்ப கார்த்தி மாசத்துல ஏற்றக்கூடிய விளக்க லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லி நாம தானே சொல்லிட்டு இருக்கோம். விளக்க பார்த்தாலே அடுத்த விஷயம் என்ன சுவாமி, லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், விளக்குக்கு அவ்வளவு பெருமை, விளக்குல இருந்து லக்ஷ்மி பிரியாதவளா இருக்கா. அத ராமாயணத்துல சொல்லும் பொழுது பாஸ்கரேன பிரபாயத்தான வால்மீகி சொன்னாரு, அதாவது சூரியனை விட்டு ஒளியானது எப்படி பிரியாதோ அந்த மாதிரி இந்த விளக்குன்று இருக்கக்கூடிய இந்த விளக்க விட்டு மங்களானாம்ச மங்களம்னு அந்த பிராட்டி என்றைக்கும் தெரிய மாட்டான். அப்ப லக்ஷ்மி கடாட்சமான விளக்கு கார்த்தி மாசம். அப்ப கார்த்திகை மாதத்தில் நாம் லக்ஷ்மியை வழிபடுகிறோம் எப்படி, இந்த விளக்கு மூலமா. விளக்கு மூலமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு மரபு உண்டு, முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை சேவிக்கிறதுன்னு. ஏன்னா பண்ற தப்பையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து அதுக்கான மன்னிப்பு கோரணும் பார்த்தேன், அதே டெக்னிக் தான். இங்க பண்ண மொத்த தப்பையும் தன் தாயாரிடம் சொல்லி, அதாவது அந்த லோக மாதாவா இருக்கக்கூடிய மகாலட்சுமி கிட்ட சொல்லி, அதன் மூலமா மார்கழி மாசம் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கணும்னு அந்த ஸ்ரீஹரியான எம்பெருமானுடைய திருவடியை பிரார்த்திக்கிறதுனால மாசான மார்கசீர சோகம்னு கண்ணன் சொன்னார். இப்ப கார்த்திகை மாசத்துக்கும் பெருமையா இருக்கு, கார்த்திகை மாசம் ஆயார வழிபடக்கூடிய மாசமா இருக்கு, மார்கழி மாசம் பெருமாளை வழிபடக்கூடிய மாசமா இருக்கு, அப்ப ரெண்டும் பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. பிரமாணங்கள்லயும் இந்த தீபத்தை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றது, தீபஜ்யோதி பரம் பிரம்ம தீபஜ்யோதிர் ஜனார்தனஹ தீபோ ஹரதுமே பாபம் தீபஜ்யோதிர் நமோஸ்துதேனு தீபத்தை வணங்கப்படுறது. தீபம் ஏன் வணங்கப்படுறது அப்படின்னா தீபோ ஹரதுமே பாபம் என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்குன்னு தீபத்துக்கிட்ட கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா அம்மா கிட்டதான் கேட்க முடியும், தாயார் கிட்டதான் கேட்க முடியும். என்னத்தை கேட்கறது, என் பாபத்தை எல்லாம் போக்கு அப்படின்னு அந்த மகாலட்சுமி கிட்ட கேட்டா, இந்த மகாலட்சுமி வா அப்படின்னு அழிச்சுட்டு போய் நம்மளை பெருமாள்கிட்ட காண்பிக்கிறான். அதனால அந்த தீபமானது நம் பாபத்தை எல்லாம் போக்குகிறது அப்படின்னு அழகாக சொல்லப்படுறது. இப்ப தீபத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. அதே போல அந்த தீபத்துல இருக்கக்கூடிய ஜோதி, ஜோதினா அந்த ஒளி, அந்த ஒளிக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப அழகா சொல்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ரெண்டு முக்கியமான நாமாக்கள், அந்த ரெண்டு நாமாக்கள் ரெண்டு எம்பெருமானுடைய முக்கியமான பெயர்கள் தீபத்தை வச்சு ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ஒன்னு விகாய சகதி ஜோதிஹி அப்படின்னு ஒரு பதம், விகாய சகதி ஜோதிஹி. இன்னொன்னு அர்ச்சிஷ்மான் அர்ச்சித கும்போ அப்படின்னு ஒரு திருநாமம். அப்ப ஜோதிஹி அப்படின்றதுனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல என்ன அழகா சொல்லப்படுறது, எந்த எம்பெருமானானவன் அர்ச்சிஸ்டாக இருக்கிறானோ, அர்ச்சிஸ்னா ஒளி, ஒளியாக இருக்கிறானோ அந்த எம்பெருமான் என்னை வந்து அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். அப்ப எம்பெருமான் தான் நம்மளை அழைத்து போகிறதுக்கு வழியாகவும் இருக்கான், அவன் தான் நம்மளை சரணாகத்தின்ற ஒண்ணுத்துல மூட்டி ரட்சிக்கிறான். அதாவது சரணாகத்தின்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட கொடுத்து இதை பண்ண வச்சு நம்மளை அங்க அழிச்சுண்டு போகக்கூடிய பேரொளி எதுன்னா அந்த விஷ்ணுவான பேரொளி. அதுதான் திருத்தங்கா அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய விளக்கொளி. பெருமாளுக்கு பேரே பாருங்க விளக்கொளி அப்படின்னு வச்சிருக்கேன். விளக்கொளி அப்படின்னால என்ன அர்த்தம், விளக்கு அதனுடைய ஒளின்னு அர்த்தம். இப்படி ஒரு பெருமாளுக்கு பேரா அப்படின்னா, ஆமா இப்படி ஒரு பெருமாளுக்கு பேர் இருக்கு. இந்த பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னா திருத்தங்கா அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்க. ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதாவது முன்பு ஒரு காலத்துல பிரம்மா ஒரு யாகம் பண்ண, அந்த யாகத்துல எம்பெருமான் வந்து, அதாவது எம்பெருமான் அவருக்கு காட்சி அளிக்க வேணும்னு ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணும்பொழுது எப்பவும் போல ஆல்வேஸ் இந்த ஃபைட் இருந்துட்டே இருக்கும் அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அசுரர்கள் என்ன பண்ணா பிரம்மா யாகத்தை தடுக்கிறதுக்காக பல வழியில வேலை பார்த்தா. அதுல ஒண்ணு என்ன பண்றதுன்னா மொத்தத்தையும் மறைக்கிறது, இந்த லோகத்துல மொத்தத்தையும் இருளால மறைத்தான். இப்ப இருளால மறைத்தா யாகம் நடைபெறாது, ஏன்னா யாகம் நடைபெறதுக்கு தீபம் வேணும். இப்ப கூட பாருங்களேன் தீபம் இல்லாத யாகம் பண்றது இல்லை. முதல்ல எவ்வளவு பெரிய ஹோமம் பண்ணாலும் யாகம் பண்ணாலும் ஒரு சுப காரியங்கள் ஆத்துல நடந்தாலும் தீபம் ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை லக்ஷ்மீகரமா இருக்குன்னு சொல்லி அந்த லக்ஷ்மீகரத்தோட தான் நாம மொத்த காரியத்தையும் பண்றோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த தீபத்தை அங்க வரணும்னு பிரார்த்திக்கிறார் அந்த பிரம்மாவானவர். அப்ப பிரம்மாவுடைய யாகம் தடைப்பட்டு போக இருள் மொத்தமா சூழறது அந்த காஞ்சி மாநகர. அப்ப காஞ்சியில காஞ்சிபுரத்துல யாகம் பண்ணிட்டு இருக்க, இப்ப அந்த யாகத்தை சூழ்ந்த உடனே அப்ப பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கு இணங்க எம்பெருமானானவன் அந்த யாகத்துக்கு சமீபத்துல ஒரு விளக்கொளியா தோன்றுகிறார். அந்த விளக்கொளிய வந்து காஞ்சி புராணம் சொல்றது எப்படிப்பட்ட எம்பெருமான் தோன்றினர் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரகாசிதம் ஜகத் சர்வம் யத்தீபாபேன விஷ்ணுனா தஸ்மாத் தீப பிரகாஷாக்யாம் லபதே புருஷோத்தமா. ஒரு பெரிய தீப ஒளி தோன்றித்தான் அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். சுகலேசமென்னிய சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார் அகலாதவன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்றதோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது. இந்த விளக்கு வந்த உடனே, இந்த விளக்குழின்ற விளக்கு வந்த உடனே, இந்த விளக்குழின்ற எம்பெருமான் வந்த உடனே தான் அவரால் யாகத்தை செய்ய முடிஞ்சது. யாகத்தின் பிறகுதான் பெரிய பகல் விளக்கா இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாளானவர் அந்த யாகத்தின் நடுவில் இருந்து அவதரித்தார். அப்ப வரதராஜன் வரத்துக்கு காரணமா இந்த காஞ்சியில பெரிய பெருமாளா இருக்காரு அந்த பேர் அருளாளன். அந்த பேர் அருளாளன் வரத்துக்கு காரணமா இருந்த பெருமாள் யாருன்னா விளக்கொளி பெருமாள். ஏன்னா விளக்கு இருந்தாதான் அப்புறம் வந்து அந்த பெரிய பெருமாள் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப அந்த காரணத்துக்கு இந்த இவர் தான் காரணமா இருந்து அவர் காரியமா இருக்கார். யார் காரியமா இருக்க, பின்னாடி வரக்கூடிய காரியமா யார் இருந்தது அப்படின்னா இந்த வரதராஜ பெருமாள் தான் காரியமா இருந்தார். பின்னாடி வந்தார் அவர், முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா விளக்கொளி பெருமாள். முதல்ல விளக்கு ஏற்றப்பட்டது, விளக்கு ஏற்றின உடனேவே என்ன நடந்தது அப்படின்னா எல்லா பாபங்களும் தொலைந்தன. அப்ப அந்த விளக்கு ஏற்றின உடனே என்ன ஆறுது, அது எல்லாத்துக்கும் ஒரு சர்வபல பிராயசித்தம். அதாவது புராணங்கள்ல ஒரு அழகான வச்சனம் உண்டு, மந்திரஹீனம் கிரியாஹீனம் சுத்திஹீனம் ஜனார்தன விரதம் சம்பூர்ணதாம் யாது க கார்த்திகே தீபதானகா அப்படின்னு ஒரு பிரமாணம். அதாவது ஏதாவது ஒரு மந்திரத்தில் குறைபாடு ஏற்பட்டாலோ, இல்லது செயல்களில் குறைபாடு ஏற்பட்டாலோ, இல்ல நாம இருக்கக்கூடிய சுத்தம், அதாவது நமக்கு சுத்தமா இல்லாம ஏதோ அதுல ஒரு குறை ஏற்பட்டாலோ, இதெல்லாம் இந்த விரதங்கள் எல்லாத்தையும் விரதத்துக்கு நடுவில் இப்ப இதெல்லாம் ஏற்படும். நிச்சயமா ஒரு விரதம்னு பண்ணா இத்தனையும் ஏற்படும். அப்ப அதெல்லாம் ஏற்பட்டு அதனால நமக்கு ஒரு அந்த காரியம் நிறைவேறலைன்னா அதுக்கு கார்த்திக மாசம் தீபதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, இங்கேயும் தீபம் ஏற்றினதுனாலதான் அவருக்கு அந்த விரதம் ஒழுங்கா முடிஞ்சது. என்ன விரதம்? அவர் பெருமாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பிரம்மாவானவர் அந்த பெருமாளை பாக்குறதுக்கு பெருமாளே விளக்குடியா வந்து, அப்ப பெருமாளை பாக்குறதுக்கு பெருமாள் தான் விளக்கு. விளக்கு காமிக்கிறதுக்கு விளக்கு தான் வேணும். விளக்கு தன்னை காமிச்சுக்கிறதுக்கு இன்னொரு விளக்க தேடுறது இல்ல. அதே போலத்தான் இந்த எம்பெருமானான விளக்கு வேறு ஒண்ணுத்த யாச்சித்தவே யாச்சிக்க, அவரே விளக்கா இருந்து அனைத்தையும் காண்பித்து கொடுத்தார். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஆழ்வார்கள் ஏற்றிய விளக்கு. ஆழ்வார்கள் இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லவே முடியாது. தேசிகனும் ஆழ்வார்களை தான் கொண்டாடுற. அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் ஏற்றிய விளக்கு எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆழ்வார்களும் இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய பேர் அவதாரம் பண்ணியிருக்காங்க. முதல் முதல்ல கார்த்திகை, கார்த்திகை அதாவது அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 வாட்டும்னு சொல்லக்கூடிய அந்த திருமங்கை ஆழ்வார்ன்ற ஆழ்வார் அவதாரம் பண்ணது கார்த்திகையில. அப்படிப்பட்ட ஆழ்வார் அறிவு தரும் பெரிய திருமொழின்னு. ஏன் அறிவு தரும் பெரிய திருமொழி? அறிவுன்றது ஒளி. நம்ம மனசுல இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அறிவுன்ற ஒளியை ஏற்றக்கூடியது அவர் அருளின பெரிய திருமொழின்ற பிரபந்தம். அப்ப பிரபந்தத்துக்கு முன்னாடியும் விளக்கேற்றிருக்கான். அந்த விளக்கையும் நாம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு ஆரம்பம் எதுன்னா முதலாழ்வார்கள் ஏற்றின விளக்கு. முதலாழ்வார்கள் எப்ப விளக்கேற்றினா அப்படின்னா, இந்த திருக்கோவிலூர்ன்ற திவ்ய தேசம், அங்க பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு மூணு ஆழ்வார்கள் சந்திச்ச இடம். அப்ப இருட்டுல எதுவுமே தெரியல, பெருமாள் வந்து நடுவுல இருந்து இவாளெல்லாம் நெருக்கிற இந்த கதை எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். அந்த கதையில இந்த பக்கம் ஒரு ஆழ்வார் நின்று விளக்கேற்றுறாரு. என்ன விளக்கேற்றுறார்? பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றுறார், மெய்யம் தகழியா வாறுகடலே மெய்யாக மெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடித்தே சூட்டினேன் சொல்வாலைன்னு. இப்படி இந்த பக்கம் பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றுறார் மெய்யம் தகழியான், அந்த பக்கம் பூதத்தாழ்வார் பார்த்தார். ஒரு பக்கம் விளக்கேற்றினா பாதிதானே தெரியும், இன்னொரு பக்கமும் விளக்கேற்றுவோம் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் விளக்கேற்றுறாரு. அவர் என்ன விளக்கேற்றுறாரு அப்படின்னு, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இது தெரியா அப்படின்னு அவர் ஒரு விளக்கேற்றுறார். ரெண்டு பக்கம் விளக்கேற்றினோடனே நடுவுல இருந்த பெயாழ்வார் நல்லா சேமிச்சுக்கிறார். திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் புகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் அப்படின்னு ரெண்டு பேர் விளக்கேற்ற, ரெண்டு பக்கம் விளக்கேற்றினா நடுவுல இருக்கிற வஸ்து ரொம்ப நல்லா தெரியறது இல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம லைட்டை போட்டா பிரமாணமா தெரியுது. அது வேற, ரெண்டு பக்கம் விளக்கெறிஞ்சா எவ்வளவு அழகா தெரியுது. இப்ப ரெண்டு பக்கம் விளக்கேற்றப்பட்டது ஆழ்வார்களுக்கு நடுவுல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருக்கோவிலூர்ல புஷ்பவல்லி நாச்சியாரோட ஏழு இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் ஆயனார் சேவை சாதிச்சு. இத சுவாமி தேசிகன் தீபேன கேன சிதசீத ருச்சா நிஷீதே நேகோபன்ன பரிசுத்த குணார்த்திதேன. அவர்கள் மனசுல அவ்வளவு பரிசுத்தி, அவ்வளவு பரிசுத்த மனதுடைய அந்த அந்த மகனீயர்களா இருக்கக்கூடிய இரண்டு ஆழ்வார்கள் விளக்கேற்றினார்கள். அப்ப தக்ராவகாச நிபிடம் ததுசுர் பவந்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் நடுவுல எல்லாருக்கும் விளங்கும்படி, அதாவது நந்தா விளக்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. ரொம்ப நந்துதல் இல்லா தேசியனும் அழகா சொல்ற, நந்துதல் இல்லா நல்விளக்காகி அந்தமில் அமுத ஆழியாய் நிற்றி அப்படின்ற நந்துதல் இல்ல. அதாவது நம்ம ஆத்துல விளக்கேத்தினா அந்த விளக்கு என்ன ஆயிடுறது? அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அணைஞ்சு போயிடுறது. ஆனா எம்பெருமான் அப்படிப்பட்டவன் இல்ல, நந்துதல் இல்லா விளக்கு. அப்ப விளக்கே ரெண்டு வகையா இருக்குன்னு நான் அப்ப புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நாம ஏற்றக்கூடிய புற விளக்கு, அதாவது வெளியில இருக்கக்கூடிய விளக்கு. இன்னொன்னு, மனசுல இருக்கக்கூடிய அக விளக்கு. அந்த அகவிளக்குன்றது என்னது? எம்பெருமான் தான் அகவிளக்கு. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய விளக்கா இருக்கக்கூடியது மிகவும் பரிசுத்தமானது. அந்த விளக்கை நாம பார்த்தாலே, அதாவது நெய்யினால ஆன விளக்க பார்க்கறது அவ்வளவு புண்ணியம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. நெய்யால ஏத்தின விளக்க காலையில வந்து நாம பார்த்தோம்னா கண்ணுக்கும் மனதிற்கும் வந்து ஒரு அமைதி கிடைக்கும்னு புராணங்கள்ல எல்லாம் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட புறவிளக்குக்கும் அவ்வளவு பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா ராமாயணத்துல அழகாக எம்பெருமான் ராமன் எல்லா விஷயத்தையும் முடிச்சுண்டு ராவண வதங்கள்லாம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்த பொழுது அயோத்தி மாநகர் மொத்தமும் விளக்க ஏற்றி சமர்ப்பித்தார்கள். அப்ப விளக்க ஏற்றி சமர்ப்பிக்கிறதுன்றது ராமாயண காலம் தொட்டு நடந்துட்டு இருக்கு. பாருங்க, ராமாயணத்திலேயே விளக்கு இருந்திருக்கு. ஆழ்வார்கள் காலத்துல ஆழ்வார்களும் விளக்கேற்றிருக்கா, விளக்கே தருதுன்றது ஒரு மரபு. அப்ப விளக்குன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான மங்களகரமான ஒரு பொருள். அதனாலதான் பெரியவர்கள்லாம் இருந்தபோது விளக்க அணைன்னு சொல்ல மாட்டாங்க, விளக்க மாத்து அப்படின்னு சொல்லுவோம். விளக்க மாத்து அப்படின்னா விளக்க அதை சமன் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். விளக்க அணைன்னு சொல்றதை விட விளக்க மாத்துன்னு சொல்றதுதான் அழகா இருக்கு. அப்படிப்பட்ட விளக்கினுடைய பெருமை இதால சொல்லவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஆழ்வாரும் இந்த மாசம் அவதரிச்சார். அப்ப பாருங்க, ரெண்டு பேர் விளக்கேத்தினா திவ்ய பிரபந்தம்ன்ற ஒரு பெரிய காரியம், இந்த திவ்ய பிரபந்தம்ன்ற ஒரு பெரிய காரியத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் விளக்கேத்தினா, அது யாரு? பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் விளக்கேத்தினா. 4000 திவ்ய பிரபந்தம்ன்ற அருமையான 4000 பாசுரங்களை இனி வரைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அப்ப ரெண்டு பேர் அன்னைக்கு ஏத்தின விளக்கு இனி வரைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு, திருவங்கை ஆழ்வார்ன்ற ஆழ்வார் மிகவும் அழகாக விளக்க எப்படி வந்து நம்மளால நமக்கு வந்து மனசுல ஏற்படக்கூடிய அந்த கல்மஷமான எண்ணங்களை எல்லாம் போக்கக்கூடிய நெஞ்சிக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடுங்கிறவி, அதாவது நெஞ்சில ஏற்படக்கூடிய, அதாவது மனசுல ஏற்படக்கூடிய கல்மஷமான விஷயங்களை எல்லாம் போக்கக்கூடியதா இருக்கக்கூடிய பெரிய திருமொழின்றத அழகான தமிழ் மொழியாம் தேன் மொழியில அருளி செய்த அந்த ஒரு அழகான பிரபஞ்சம். அதே போல இது மாத்திரம் இல்லாம திருப்பாணாழ்வார்னு ஒரு ஆழ்வார் அவதரிச்சார். திருப்பாணாழ்வார் அவதரிச்சு அவர் என்ன பண்ணார், அவர் கார்த்திகை மாசம் ரோஹிணியில் அவதரிச்ச அந்த ஆழ்வாரும் மிகவும் சுருக்கமா எம்பெருமான தெரிவிச்சார். அதனாலதான் சுவாமி தேசிகன்ற ஆச்சாரியர் அந்த திருப்பாணாழ்வார் சொல்லும்போது ரொம்ப மேன்மையா சொல்லுவார். எப்படிப்பட்ட ஆழ்வார் அப்படின்னா, அந்த திருப்பாணாழ்வார் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். அவர் சொன்னது அமரநாதிபிரான்ற பாசுரம், 10 பாசுரங்கள் அருளி செய்தார் அந்த ஆழ்வார். எந்த ஆழ்வார்? திருப்பாணாழ்வார். அந்த திருப்பாணாழ்வார் அருளி செய்தது பழமறையின் பொருளாம். சாதாரண விஷயம் இல்ல, பெரிய பெரிய வேதத்துல சொல்ல முடியாத அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு அப்படின்னா அது எது அப்படின்னா திருப்பாணாழ்வார் அருளி செய்த அந்த 10 பாசுரமான அமரநாதிபிரான். ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு 10 விஷயங்கள் சொல்லல, 1000 விஷயங்களை சொல்லியிருக்காரு. தானே அதுக்கு ஒரு பெரிய கமெண்ட்ரியும் பண்ணிருக்காரு, தானே அதுக்கு ஒரு பெரிய உரையும் பண்ணிருக்காரு. அதுக்கு முடிவாகிற போகம் எல்லாம் பேரு அப்படி ஆழ்ந்து அனுபவிக்க கூடியதாக ஆழ்வார்கள் இருந்தார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, பெருமாளே விடக்கூடியா இருப்பான், அவனுக்கே அக்னின்ற பேரும் உண்டு அப்படின்றது நன்றாக நமக்கு எல்லாம் தெரியறது. ஆழ்வார்கள் ஏற்றின விளக்கும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு விளக்கை ஏற்றிருக்கான் ஒவ்வொரு ஆழ்வாரும் பார்த்தா, ஆண்டாள் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நெத்தன்ன பஞ்சசேகரத்தின் மேலேறி பூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய. பாருங்க, அப்ப விளக்கை ஏற்றுறது எவ்வளவு பெருமையான விஷயம்னு ஆண்டாள் சொல்றா. ஒரு பெரிய ரத்னமயமான மாளிகை இருக்கான், இந்த ரத்னமயமான மாளிகையில ஒரு இடத்துல விளக்க வச்சா எல்லா இடமும் தெரிய போடுது. எதுக்கு சுற்றும் விளக்கெறியன்னு பதம் போட்டான்னா, பெருமாள் எந்த பக்கம் வருவாருன்னு தெரியாது, அப்ப எல்லா பக்கமும் விளக்கேத்தி வச்சா மங்களகரமா இருக்குமே. சுற்றும் விளக்கெரியன்னு எல்லா இடத்துலயும் விளக்கேத்தி வைக்கிறாளாம். அப்படி விளக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டாள்னாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பாருங்க, திருப்பாவையிலேயே திருப்பாவையே இருக்கிறதுலயே வேதத்தின் பரமசாரம், அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அவ்வளவு சாரமான இடத்துலயே விளக்கு இத்தனை இடத்துல வந்துருச்சு. அதே மாதிரி கேட்கவே வேண்டாம், முதல்லயே ஆழ்வார்கள் 2 பேர் விளக்கேத்திட்டு, அந்த பிரபந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, 4000 திவ்ய பிரபந்தம் தொடங்குவதற்கு முன்னாடியே ஒருத்தர் வையம் தகழியான விளக்கேத்தினார், ஒருத்தர் அன்பே தகழியான விளக்கேத்தினார். அப்ப விளக்கை ஏத்திதான் பிரபந்தமே ஆரம்பிச்சிருக்கான்றது தெரியுது. இப்ப விளக்கேத்தனன்றது ஆழ்வார்கள் ஆரம்பித்து, அதே மாதிரி தொன்று தொட்ட மறையாம் பழமறையான வேதத்திலேயும் இதே இருக்கு, ராமாயண காலத்திலையும் விளக்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல விளக்க பார்த்துட்டே வரும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் விளக்குக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அது என்னன்னா, ராமானுஜரை விளக்கேற்ற சொல்லி ஒரு இடத்துல கட்டளை போட்டிருக்கு. அது என்ன கட்டளை அப்படின்னா, ராமானுஜர் ஒரு தன்னுடைய கடைசி காலத்துல சில கட்டளைகள் எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்ற, அதுல ஒரு முக்கியமான கட்டளை, உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுப்படி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலைகள் உண்டாக்குதல். அதாவது தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று அங்க வந்து பெருமாளுக்கு அமுதுப்படி, அதாவது பிரசாத நைவேத்தியங்களையோ இல்ல சந்தன புஷ்பாதிகளையோ இல்ல திருவிளக்கையோ விளக்கு சமர்ப்பிக்கிறது ராமானுஜரே கடைசி காலத்துல சொல்லியிருக்க. தன்னுடைய கடைசி காலத்துல சுவாமி ராமானுஜர்னாலேயே வாயில வந்திருக்குன்னா, திருவிளக்கின் பெருமைன்றது அளவிட முடியாததுன்றது இதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி சுவாமி தேசிகனும் பல இடங்கள்ல, இப்ப அப்படின்னு சொல்லி காமிச்ச, அதாவது தீபத்தை சொல்லக்கூடிய பல இடங்கள் சுவாமி தேசிகன் வந்து அதிகார சங்கிரகம்ன்ற பாசுரத்துல சொல்லும் பொழுது பாட்டுக்குரிய பழையவன் மூவரை பண்டுருகா மாட்டு கருள் தருமாயன் மறிந்து வருத்துதலான் நாட்டு திருசக நான்மறை அந்தி நடைவிளங்க வீட்டு கிடை கழிக்கே வெளிகாட்டுமம் மெய் விளக்கே அப்படின்னு சாய்ச்சார். அப்ப மெய் விளக்கா இருக்கக்கூடியது. அப்ப நமக்கு தவறான எண்ணங்களை எல்லாம் அழித்து இந்த ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மான்றதை தெளிவித்து அவன் சொல்லக்கூடிய சரணாகதியே பரம உபாயம்னு சொல்லி அவனாலேயே நாம் அழைத்து செல்லப்படுவோம்னு அவனே விளக்குழியா நம்மளை அழிந்து போவான், அந்த அந்த வைகுண்டத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகவோ அந்த அழைத்து அங்க போய் நம்மளுக்கு பெரிய ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியதோ அந்த எண்ணமான் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த திருக்கார்த்திகம் போது சொக்கப்பனைன்னு ஒண்ணு கொடுத்துவார்கள், அதற்கு சொர்க்கப்பனைன்னு பேர். சொர்க்கப்பனைனா வேற ஒண்ணும் இல்ல, சொர்க்கம்னா சீவைகுண்ட லோகத்துக்கு சொர்க்கம்னு ஒரு பேர் உண்டு. அதனால அப்படி அந்த சொர்க்கப்பனையை கொடுத்து அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியம் இந்த தீபம். அதாவது இந்த கார்த்திக மாசம் இந்த தீபத்தை பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுன்றது மிகவும் புனிதமான ஒரு செயல், ரொம்ப முக்கியமானதும் கூட. இந்த ஆழ்வார்கள் காண்பித்து நம்ம ஆச்சாரியர்கள் வரை அனைவரும் காண்பித்துள்ளனர். இது கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு, கீதையிலையும் விளக்கின் பெருமை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன கீதையில சொல்லியிருக்கு அப்படின்னா, அதையும் சுவாமி தேசிகன் அழகாக பயாசதகம் அப்படின்ற ஸ்லோகத்தில் சொல்ல, பிரபூத விபுத த்விஷத் பரண கிண்ண விஸ்வம் பரா பராபநயனத்தலா தொமவதாரிய லக்ஷ்மி தரம் நிராகிருதவதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஷித விகீதையா ஜெகதி கீதையாந்தன் சமஹா அப்படின்ற. அதாவது ஒரு பெரிய மாட மாளிகை இருக்கும், இந்த மாட மாளிகை இரவுல ஒருத்தர் போற போனா அந்த மாட மாளிகை எங்க இருக்குன்னே தெரியல. அப்ப மாளிகை எங்க இருக்குன்னு தெரியணும்னா ஒரு பெரிய தீபம் தேவைப்படுறது இல்ல, அந்த தீபம் தான் வந்து மறையாகிற பெரிய மாட மாளிகை. அதாவது வேதங்கள்னா பெரிய மாட மாளிகை, அந்த மாட மாளிகைக்கு விளக்காக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கீதை, பகவத்கீதை தான் ஒரு பெரிய மாட மாளிகைக்கு ஒரு விளக்க போல இருக்கான். அப்ப அந்த விளக்குலதான் அந்த மாட மாளிகையே மொத்தமும் தெரியறது. ஏன்னா பாருங்க, முன்னாடி ஆண்டாலும் இதையதான் சொன்னான், பூமணி மாடத்து சுற்றும் விளக்கு இல்லையா, அதையேதான் சுவாமி தேசிகனும் பிரபூத விபுத த்விஷத்துன்னு அங்க என்ன கீதை, கீதைன்ற தீபம் சொல்லப்பட்டது அப்படின்றத காண்பிக்கிற கீதைன்ற தீபம். அதாவது பகவத்கீதை ஒருவனுக்கு நன்றாக தெரிந்தால், அதில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மான்னு நன்றாக தெரிந்தால், அப்ப அவனுக்கு மறையில இதுதான் சொல்லப்பட்டிருக்குன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா தீபத்தினால மொத்த மாளிகையும் பிரகாசிக்கிறது, மொத்த மாளிகையும் தெரிஞ்சு கொடுத்த அவனுக்கு, அவ்வளவுதான். தீபம் தெரிஞ்சா போதும், தீபம் தனக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா பொருளையும் எப்படி காண்பித்து கொடுக்கறதோ அதே போல அந்த பகவத்கீதை ஆகிற தீபம் நன்றாக ஒருத்தனுக்கு தெரிஞ்சு கொடுத்தா அவனுக்கு அந்த மாளிகை ஆகிற வேதம் மொத்தமும் தெரிஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம். ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கு, அதை விட எளிமையா. அதே மாதிரி கீதை இருக்கு, இப்படி எல்லாம் நமக்கு பெரிய பெரிய விளக்குகள் எத்தனை விளக்கு இருக்கு வருங்க. அப்ப நம்ம அகையிருளை போக்கக்கூடிய விளக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் என்ன, சுவாமி வேதாந்த தேசிகனருடைய ஸ்தோத்திர பாடங்கள் என்ன, அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கீதை ஆகிற பெரும் விளக்கு என்னன்னு, இப்படி எத்தனை விளக்கு நம்ம அகையிருளை போக்கிட்டு. அதே போல இந்த கார்த்திகை நன்னாள்ல நாம எல்லாரும் விளக்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஏன்னா விளக்கே பெருமாளே விளக்குதான். விளக்கொழியை பரதகத்தை வெக்காவில் பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்ற வருகவென்று மடக்கிளையை கைவிட்டு வணங்கினாளேன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு. விளக்கொழியை மரதகத்தை, விளக்கொழி எம்பெருமானையே பாசுரம் பாடுற, முன்னாடியே அந்த கதையை சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமாளுக்கே விளக்கொழியில் பிறர் இருந்ததுன்னா தீப பிரகாஷன்னு பெருமாளுக்கு திருநாங்க விளக்கொழி அப்படின்னே ஆழ்வார்கள்னால துதிக்கப்பட்ட பெருமாள். அந்த பெருமாளை குறித்தும் சுவாமி வேதாந்த தேசிகர் 59 ஸ்லோகங்கள் கொண்டு சரணாகதி தீபிகைன்னு அழகாக அருளி செய்திருக்க, அதுல பல ஸ்லோகங்கள்ல இந்த தீபத்தை பத்தியும் சொல்லி இந்த தீப பிரகாஷன்ற பெருமாள் ஏன் அவதரிச்சார்ந்ததுன்னு சொல்ற. அதுல நித்தியம் ஸ்ரீயா வசுதையாச்ச நிஷேவியமான நிர்வியாத நிர்பர தயாபரிதம் விபாதி வேதாந்த வேத்திய மிக வேகவதி சமீபே தீப பிரகாஷனுக்கு தெய்வத்தம் அப்படி அப்படின்ற. அப்தீப பிரகாஷன்ற ஒரு தெய்வம் அல்லது அந்த வேகவதி நதிக்கரையில் குடிகொண்டுள்ளது அப்படின்னு தான் அவதரித்த ஊர், அந்த ஊருக்கு தூப்புல்னு பேர். அந்த தூப்புலதான் திருத்தன்கான்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த குளுமையான ஊர்ல எம்பெருமான் தீப பிரகாசனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தின் பெருமையை வந்து நம்ம புராணங்கள்லயும் பாக்குறோம், ராமாயணத்திலையும் ராமன் வந்த பொழுதும் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், வேதத்திலையும் தீபத்தின் பெருமையை வந்து தமசோமா ஜோதிர்கமயான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தீபத்தின் பெருமையை சொல்லும் பொழுது ஆழ்வார்களும் தீபத்தின் பெருமைக்காகவே தீபத்தை ஏத்திய பிரபந்தத்தை தொடங்கியிருக்கா. அதே மாதிரி ராமானுஜரும் தற்கட்டளையாகவே தீபத்தை போட்டிருக்க, சுவாமி தேசிகனும் தீபத்தை பற்றி பல பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்ப தீபம்ன்றது ஒரு இன்றி அமையாதது மனித வாழ்வுக்குன்னு தெரியுது. அது எந்த தீபம்னா ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய தீபம்னு சொல்லிட்டு கல்யாண குணசாலி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.